அடடா யார் இவ யார் இவ அடடா யார் இவ அவ வானவில வளைஞ்சு நெளிஞ்சு வசியம் பண்ணி போறா அவ ஊரு பேரு சொல்லாமல் உசுர வாங்கி போறா அவ கண்ணுக்குள்ள காந்த வச்சு என்ன இழுத்து போறா இவ திருவாரூர் பேரா இவ தண்ணி இல்லாம மீன போல தவிக்க விட்டு போறா என்ன தவிக்க விட்டு அடடா யார் இவ யார் இவ அடடா யார் இவ ஒன்று தரையில் வந்து நடக்குது எதிரில் இன்று எனக்குன்னு பிறந்தவதா என்று நானும் சொன்னேன் பேசினாலும் தேனாக இனிக்குதடா குட்டி போட்டு பூனைய போல் சுத்தி சுத்தி வந்தடா ஊரே எதிர்த்தாலும் எனக்கு நீ வேணும் உசுரே போனாலும் நீ வேணும்டி உலகே அழிஞ்சாலும் நிலவே இருந்தாலும் நாம ஒன்றாக வாழ்வோம் மனைவியா நான் வருவேனா நீ சொதப்பனா உன்ன நான் விடுவேனா சத்தியமா சொல்லுற காலி ஒண்ணு கட்டுடா தடுக்க யாரு வந்தாலும் தாறுமாற விட்டுடா யாரு இவ அடடா யாரு இவ யாரு இவ அடடா யாரு இவ மறந்து விட்டு உன்னையே புகழ்ந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருப்பான் சாக வர வேண்டும் சாமி தர வேண்டும் மீண்டும் ஒரு ஜென்மோ கணவனா நான் வருவேனா நீ சொதப்பனா சத்தியம்மா சொல்லுறேன் தாலி வாங்கி கட்டுவேன் அடுக்க யாரும் வந்தாலும் தாறு மாற வெட்டுவேன் யாரு இவ அடுட்டா யாரு இவ யாரு இவ அடுட்டா யாரு இவ நான் பள்ளிக்கூட படுக்கையில ஒரு பார்வை பார்த்தா நான் பருவம் அடைந்த போது என்ன படி தாண்ட வச்சா இவ கண்ணுக்குள்ள காந்த வச்சு என்ன இழுத்து போறா இவ திருவாரூர் பேரா இவ தண்ணி இல்லாம மீன போல தவிக்க விட்டு போறா என்ன தவிக்க விட்டு கண்ணா மூச்சு கலங்கி